கந்தனிடத்தில் உன்னை தந்துவிடு, கந்தனிடத்தில் உன்னை தந்துவிடு, கந்தனிடத்தில் உன்னை தந்துவிடு, கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடு, நீ கந்தனிடத்தில் உன்னை தந்துவிடு, மன கவலைகள் அனைத்தையும் மறந்து விடு, நீ கந்தனிடத்தில் உன்னை தந்து விடு. எந்த இடத்திலும் நீ ஏகாந்தத்தை நாடு, எந்த இடத்திலும் நீ ஏகாந்த எதையும் கொண்டாடு, எண்ணாமலே வரும் எதையும் கொண்டாடு, எண்ணாமலே வரும் எதையும் கொண்டாடு, நீ எண்ணாமலே வரும் எதையும் கொண்டாடு, கந்தனிடத்தில் உன்னை தந்துவிடு, மன கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடு, கந்தனிடத்தில் உன்னை தந்துவிடு. ஆசையுடன் நடியார் கூட்டத்திற்கூடு, ஆசையுடன் நடியார் கூட்டத்திற்கூடு, ஆசையுடன் அடியார்கள் கூட்டத்திற்கூடு, ஆசையுடன் அடியார் கூட்டத்திற்கூடு, ஆசையுடன் கூட்டத்திற்கூடு, ஆசையுடன் அடியார் கூட்டத்திற்கூடு, அன்பிற்கலந்துருகி ஆசையுடன் அடியார் கூட்டத்திற்கோடு, அன்பிற்கலந்துருகு கும்பிடு போடு, பூசாமலே குமரன் திருப்புகழ் பாடு, பயனதி தேடு கொடுத்த பிறவி கோரு, மனதை தேடு கொடுத்த மானிட பிறவி கொரு பயனதை தேடு கந்தனிடத்தில் தந்துவிடு மன கவலைகள் அனைத்தையும் மறந்துவிடு கந்தனிடத்தில் தந்துவிடு கந்தனிடத்தில் உண்மை தந்துவிடு கவலைகள் அனைத்து